கனைத்திளம் கற்றேருமை கன்று கீரங்கி நினைத்து மூலை வழியே நின்று பால் சோர கனைத்திளம் கற்றேருமை கன்று கீரங்கி நினைத்து மூலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ வாசர் கடை பற்றி பனித்தலை வீழ வாசர் கடை பற்றி சினத்தினால் தென்னீலங்கை கோமானை சேற்ற மனத்து கீனியானே பாடவும் நீவாய் திறவாய் சினத்தினால் தென்னீலங்கை கோமானை சேற்ற மனத்து கீனியானே பாடவும் நீவாய் திறவாய் இனித்தானெழுந்தீராய் இதென்ன பேரூரக்கம் இனித்தானெழுந்தீராய் இதென்ன பேரூரக்கம் அனைத்தில்ல தாரும் அறிந்தேலோ ரெம் பாவாய் அனைத்தில்ல தாரும் அறிந்தேலோ ரெம் பாவாய்.